இந்த பழைய இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டு. இப்போ இதில் வந்து உரம் வந்து உரத்தை பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். உரம் வந்து எல்லா பக்கமும் போட்டிங்கன்னா அது வந்து களைகளை வந்து அதிகப்படியாக வந்து கொண்டு வந்துடும். எல்லா பக்கமும் வந்து மொத்தமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம வந்து உரம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதிலிருந்து சாரம் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கும். நிறையா மண்புழுக்கள் வரும். மண்புழுக்கள் வரும்போது அந்த மண்புழுக்களுக்கு வந்து உள்ள சிச்சுவேஷன், அதாவது சீதோஷ நிலை, நல்ல குளிர்ச்சியான நிலை வந்து அந்த அந்த இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ மண்புழு அங்கே மட்டும் வந்து இருக்கிறதுக்கு பழகிடும். நீ மொத்தமாக வந்து எல்லா பக்கமும் வந்து பிசிறி அடிக்கும்போது மண்புழு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேல் மண் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கிறதுனால வந்து மண்புழு வரவே வராது. கொஞ்சம் குளிர்ச்சி இருந்துச்சுன்னா மண்புழு வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு இடத்துல கொட்டி வச்சுருக்கும் போது நிறைய மண்புழுக்கள் வரும். மண்புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டு மண்புழு எருவாகவே வந்து அந்த இடம் வந்து அந்த எரு குழியாகவே ஆகும். அப்படிங்கப்போ தென்னையோட வேர்கள் வந்து அந்த இடத்துல வந்து சத்து இருக்கும்போது அது வந்து தென்னையோட வேர்கள் அங்கே வந்து எடுக்கிறதுக்கு அதை வந்து பழகிக்கிடும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து அதை பழக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே நம்ம வந்து எரு வைக்க வைக்க தென்னை வந்து அந்த இடத்துலையே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதையுமே நம்ம வந்து எப்போவுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதில்லை. அதாவது இது வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு மக்கி இது வந்து இப்போ மண்ணோட மண்ணாக கலக்குதோ இது கொஞ்சம் நாள் ஆகும். எப்படி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 4-5 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அடுத்து வந்து எரு வச்சுக்கலாம். அப்படிங்கப்போ நம்ம வந்து எரு வைக்கக்கூடிய ஒரு பீரியடே வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அவ்வளோதான் நம்ம வந்து எரு வைக்கக்கூடியதே வரும். மற்றபடி வந்து நமக்கு இந்த குழி வைக்கிறதுலேயே வந்து குழியில் நீர் பாசனம் பண்ணுறதுல நீர் எடுத்துக்கும். இதிலேருந்து இப்போ பக்கத்து குழியிலேருந்து எருவு எடுத்துக்கும். எருவு எடுத்துட்டு நமக்கு வந்து இந்த தென்னைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இதை வந்து நம்ம சக்தியோட பணியில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து மேற்கொண்டு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கண்காணிப்போம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.